اصلا بيقولوا الجوهرة معنى الصلت، انا بقول الجوهرة معنى الصلت، انا بقول الجوهرة معنى ايمان بين جرمان تار يكتب داكر يزي بيدام تادار اليوم كمسطان تغاغ لي وشمد كلي دوشام برج الهوغا بندام سمجد غنجاتام سمجاتا يكتام شرجن بغمانيام شيرسيم وينكرابدو شيئاً وجه نتيم شيئاً واسط فميبين கண்ணகளை என எமக்கு காட்டவும் வைப்பு கடுவினையும் கடியும் வைப்பு தென்னமரு வீடன்னத்தகிடம் வைப்பு தெரிந்த பெருந்து தீர்த்தங்கள் தெரிந்த வைப்பு புண்ணியத்தின் புகழென புகழும் வைப்பு பொன்னுரையில் போகவெல்லாம் புழக்கம் வைப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெப்பன விளங்கும் வெறுப்பு. 59வது ஸ்லோகத்தை தேசிய ஆரம்பிக்கிறார். பொதுவுதய தூலிகாரிய உணாவுஷுஷா சில சில சிற்பினை படிகள் பித சித்தரியா எதிபதியா புனப்பிரதயா புதையும் திதையை ஜெகத இடந்தரன் யசனாதிகம். பகவான் ஒரு சித்திரம் எழுதுறான், பகவான சித்திரம் எழுதுறான், பெரிய சிற்பி அவன். சிற்பினா சிலை வடிக்கிற சிற்பி. அவர் சிற்பி வெறும சித்திரம் எழுதாவது சிலை வடிக்க முடியாது. எழுதினாலும் ஸ்கெட்சு போறான், முதல்ல ஸ்கெட்சு போறான், அப்புறம் அந்த பெர்மனண்ட் ஆகிறான், முதல்ல பென்சில்ல போடுறான், அப்புறம் பேனாவில் போடுறான், அப்புறம் வர்ணத்தில் தீட்டுறான், இவ்வளவு பண்ணி அப்புறம் சிற்பம் படிக்கிறான். அப்படி உதய தூலிகாபிகி பிரஷ் யாருனர் பிரஷ் போறான் சித்திரம் செய்யறதுக்கு. தயாதேவி தான் பிரஷ், அழகான பிரஷ். என்னதான் கெட்டிக்காரனான சித்திர வரைவனாக இருந்தாலும் பிரஷ் தெரியல என்ன பிரயோஜனம், பிரஷ் ஒன்று முடியும். அது தயாதேவியான அழகான பிரஷை கொண்டு பகவான சித்திர எழுதணும். தூலிகா ரமுனா விஷயில் எதுசா, சரி எங்கே வந்து இடத்துல சித்திர எழுதலாம் பார்க்கலாம். ரம்யமான இடம் ஒன்று சூழ்நிலை, கவி பாடுறவன், கவம் பண்ணுறவன், லிட்ரேச்சர் எல்லாம் எழுதுறவன், இசை பாடுறவன்களுக்கெல்லாம் சூழ்நிலை நல்லா இருக்கணும். அதுக்கோசம் திருமலையை செலக்ட் பண்ணா பகவான். வைகுண்ட விரக்தாயே வைகுண்டத்தை கூட ஒரு நிம்மதியில ஊருக்கு சித்திரகாரி வரணும்னு பார்த்தா வைகுண்டம் வேண்டாம், திருமலைகள் ஏகாந்த ஸ்தலத்துக்கு வரலாம். அப்படி வந்து பிரஷ் தேடுறோம், தயாதேவி பிரஷ். உதய தூலிகார் யமுனா விஷயை கழிச்சுட்டா 22 விதமான குணத்தை சொன்னார். காருண்ய தைரிய தைரிய காம்பீரிய இத்தனை 25 நிமிடத்துலையும் காரணியன்ற தயை ரொம்ப முக்கியம். காரணியன்ற ஒரு பதம் வருது, அந்த பதத்தை வச்சே தேசிய தயாதேவி இல்லைன்னு ஒண்ணும் இல்லை. பெருமான் நமக்கு சரியை சாக்கவே மாட்டார். சரியா முதல்ல ஸ்கெட்சு போடணும், ஜனங்களை காப்பாற்றணும், மோட்ச வித்தியா உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சிருஷ்டி சிறி சன்மானங்கள் எல்லாம் பண்ணணும், நம்ம லீலைகள் எல்லாம் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஸ்கெட்சு போகணும், இடம் போகணும், செவில் போகணும், எழுதுறதுக்கு சித்திர எழுதுறதுக்கு எல்லாம் பண்ணும்போது அதுக்கு பகவான் திருமலையை செலக்ட் பண்ணான். துருவிய தூலிகா ரமுனா விஷஜெயில யுகா, திருமலை தான் நல்ல இடம் தேர்வு பண்ணான். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விற்பது அது பண்ணான். அப்படி பண்ற போது சிறு சில சிற்பினை இவை எப்பேற்பட்ட சிற்பி பகவான், தாவரம் ஜங்கமங்கள் சிராசிரங்கள் இதெல்லாம் சித்திக்கப்படக்கூடிய அவர் பெரிய சிற்பி. சிட்டி போனதுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஸ்கெட்சு போடணும், அது பிரஷ் போகணும். திருநெல்வேலி வந்தோம் பரிகல்பித சித்திரியா, அது மாதிரி இதே மாதிரி பெருமாள் மாதிரி ஆச்சாரியா ஸ்கெட்சு போட்டுக்கலாம், சிஷ்யன் எப்படிதான் கொண்டு வரலாம். அவளுக்கு அதே கருணை, பெருமாள் எப்படி கருணையோ பெருமாளுக்காக அதே கருணை ஆச்சாரியாருக்கு உண்டு. அதே மாதிரி எதிபதி யாபன பிரபதையா, இங்கே நம்ம ஆச்சாரியாராக சிற்பிகள் யாரு, எத்திப்பத்தி ராமாசர் எம்பெருமானார், யாமகூட ஆள வந்தார், இவ்வாறுலாம் சிற்பிகள். நம்ம நிறைய சிஷ்யால் செதுக்கிறார், ஞானத்தால் பெருமான அதே மாதிரி தயாரியினால் செதுக்கிறார். பரிகல்பித புதையம் திதையை எதுக்காக, எதுக்காக இந்த சித்திரம் எழுதணும், சித்திரியெல்லாம் காப்பாற்றி ஜனங்களையே இப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, காரணம் கிருபை தான், ஜெகத் ஹிதம், ஜெகதி ஹிதம், லோகத்துல எல்லாரும் ஹிதம் பண்ண வேண்டும். பெருமாளை நினைக்கிறார், ஆச்சாரியா நினைக்கிறார். பரன் நிதனாதிகம், பரன் நிதன் என்ன உபதேசம் பண்றார், சரணாலயக்கிறார்னு வேற உபாயம் ஆகஞ்சன நம்ம மாதிரி சக்தி ஜானம் இல்லாதவாறு இல்லை அப்படின்றத உபதேசம் பண்றதுக்காகவே ஒரு சித்திரம் பகவான் எழுதுறான் ஆச்சாரியான எழுதுறான். அதனால விஷ செய்யலாம் எதிபதி யாமோன பிரபுத்தயா ஆச்சாரியான அது வந்து கருணாமூர்த்தின்னு பேரு. பெருமாள் கூட அவர் கருணை கிடையாது. ஏதாவது சிஷ்யங்கிட்ட எதிர்பார்க்கலாம் சேவிச்சா உடனே வா. ஆச்சாரியாண்டிய லட்சணத்தை சொல்ற போது சாதுவச்சாசமேதம் தயாளும் சாதிதாரம் சுவரம் சமீப்பேது. பதினாறு லட்சங்கள் குறைவில்லாத ஆச்சாரியா இருப்பார். இந்தம் சத்சம்பிரதாயை எப்படி இருக்கிறான ஆச்சாரியார் பண்ற வேலை அதே மாதிரிதான். எப்படிப்பட்ட ஆச்சாரியார் தெய்வோடு சேர்ந்தவர் அதுவே கருணாமூர்த்திகள். அவர் எப்படி இருப்பார் சம்பிரதாயே சித்தம் சத் சம்பிரதாயத்தில் திறமை உள்ளவராக இருப்பார். ஸ்திரதியம் அசக்க முடியாத புத்தி உள்ளவர். அனகம் பாபமே இல்லாதவர். சோத்திரியம் வேதம் அத்தியனம் பண்ணவர். வேதம் அத்தியனம் பண்ண மகான்கள். ஒரு மனுஷன் பிராமணன் வேதம் அத்தியனம் பண்ணியாகணும் இல்லைன்னா ரிஷிகடன் தீராதுன்னு சொல்லுவான். ஏன்டா வேத அத்தியம் பண்ணமா பண்ணிதான் ஆகணும் ஏன்னு கேட்காது. நிஷ்காரணா வேத அத்தியத்தவியா பிராமணா பிறந்தியோ கிஞ்சி அதித்தேன்னு சங்கராச்சாரம் கூட பிராமணா பிறந்திய கொஞ்சமா அத்தியம் பண்ணி மொத்தம் முடியலையா ஒரு சாக்கை ஒரு அச்சம் ஒரு அச்சமேதம் ஒரு உபநிஷம் ஒரு புது சுத்தமாவது பண்ண மாட்டியா அப்படிதான் நீ பிராமணன். அதனால சோத்திரியம் பிரம்மனிஷ்டம் வேதாத்தியமனம் இல்லாமல் ஆச்சாரம் எப்படி இருப்பா வேத உபரிசன உபாசனா நிஷ்டராக இருப்பா. பக்தி பிரபத்திலே கை திறந்தவர்கள் சத்வசம்சம் சத்வகுணமே நிறைந்தவர்கள் ரஜோகுணம் தாமதம் விலக்கி இருப்பவர்கள் சத்தியவாதம் உண்மையே பேசுபவர்கள் சம இணையாக சாது வித்தியாசமேதும் தன்னுடைய சம்பிரதாயத்தை திறந்த மாதிரி சாது ஒழுக்கங்கள் நல்ல ஒழுக்கங்களையே கடைபிடிப்பவர்கள். அதே மாதிரி டம்பா அசூயாதி டம்பம் பெருமை பொறாமை இதெல்லாம் இல்லாதவர் ஆச்சாரியார். இதை விஜயகணம் இந்திரியங்களை ஜெயிச்சவன் தீர்க்கபந்தும் ஆச்சாரியரை வச்சுதான். இங்க மட்டும் அவளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்றது இல்ல. அப்பா அம்மா இந்த ஜென்மத்துல அப்பா அம்மா போன ஜென்மத்துல வேற யாரோ பெருமாள் அப்படியா சரணாகி பண்ணிட்டு போய் விட அங்கதான் போக போறோம். அத்தனை பரத்தர் சாப்பிட்டு நான் ஆட வந்தார். இங்க மட்டும் இல்ல ஆச்சாரியார் இங்க இல்ல அங்கேயும் இருக்கான். முத்து ஆச்சாரியார் இல்லையே பூமியை மட்டும் அங்க போய் வேறையாரு சன்னிதி அங்க இருக்கு. அதனாலே மட்டும் ஆச்சார சம்பந்தம் இல்லையே வைகுண்டம் ஆச்சார சம்பந்தம் வர முடியாது. ஆச்சாரியா அங்க போயிருக்க முடியுமா உதேசம் கருணைதான். உங்ககிட்ட நீ என்ன கொண்டு வரேன் எதிர்பார்க்கலாம் தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்திய சாசிதாரம் சிஷ்யன் தப்பு பண்ற போது திருத்தி பணிகொள்ளக்கூடியவர்கள் தனக்கும் ஹிதமாகிறான். ஆச்சாரியார் எப்படிப்பட்டவர் அவ இல்லாட்டா பெருமாள் பார்க்க முடியும். பக்தியோகம் இதுவரைதான் வியாசாவதாரமா பகவான் வியாசருக்கு உள்ள புகுந்த ஆதாய விஷ்ணுபாய விஷ்ணுவை சொல்ல முடியும். இஷ்டத்வைபாயனம் பேருக்கு பேரு வேதத்தை பிரிச்ச வழியாலே வியாசரன் பேரு. வியாசம் வித்தி யாராவது பிரிக்க முடியல அப்படி இருந்தது வேதம் ஜனங்களுக்கு சக்தி குறைஞ்சு போறோம். வியாசர் தியானத்தை விஷ்ணு புகுந்த மந்திரங்கள்லாம் ஒன்னா எதிர்வேத மந்திரங்கள்லாம் ஒன்னா அதே மாதிரி இதுவும் இருக்கு. பிரம்மசூத்திரம் தனியா பண்ணார். உபநிஷத்துக்கள்ல என்ன உபவாசம் பண்ண வேண்டிய உபநிஷத்துக்கள்ல என்னென்ன சொல்றது சேர்த்து சூத்திரமாக தெரிஞ்சுக்கணும், சுருக்கமாக எல்லாம் செலவக்கூடாது பண்ணார். கருணாநிதி சாஸ்திரம் அதுக்கு பிரபத்தி முக்கியமாக சொன்னார். சக்தி இல்லாதவாறு அங்கே போகணும். உபாசனம் முக்கியம். வைகுண்டம் போகிறதுக்கு ரெண்டு தான், பக்தின்ற உபாசனை. பக்தி என்ன கை கூப்பிடும் அது இல்லை, பக்தினா உபாசனை. உபாசத்துகளில் 32 வித்தை, இன்னும் இத்தர வித்தியெல்லாம் சொல்றது. அது மட்டும் இல்லை, ஞாச வித்தியை அதுதான் பகவான் எதிர்பார்க்கான். ரொம்ப சந்தோஷப்படுறான், ஒன்றும் இல்லையே வந்து புரிஞ்சாலும் சந்தோஷம். கண்டிப்பான முடியும்னா பகவான் சோதனை பண்ண வசதி பார்த்துட்டு வா எல்லாத்தையும். பரித்தக்தா மயாலங்கானா விபீஷணன் சரணாதி பண்ணலாம். எப்படி பண்ணா? ஒவ்வொரு கத்தினான் சொல்லும் போது சொன்னான், வாமகள் இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், புத்திரெல்லாம் வேண்டாம், கேவலம் எல்லாம் வேண்டாம், ஊற்று வேண்டாம். அப்ப என்ன பெருமாள் திருவடி ஒன்றுதான் யோசிக்கிறான். அவன் வந்திருக்கான் ராட்சசன் தம்பி சேர்த்துக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு வரும். அங்கேதான் சுக்ரீவன் முதல் பிரதிபக்ஷி, நான் சேர்த்துக்கிட்டு சேர்ப்பேன். அவன் எப்படி வந்தான் பாரு, வீர திசையில் வந்திருக்கான், சரணாகதியை பண்ணிருக்கான், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கான். அதனால சகதேவ பிரபன்னாய என்னுடைய தீட்சை விரதம் அது. ஒரு கால் சரணமடைந்தால் அவன் சேர்க்காத உலகத்தை சேர்த்து தரலாம். அதனால பெருமாள் யாரை பார்க்காரு, அகிஞ்சன் கிட்ட ரொம்ப தைரியம் இருக்கு. சோம்பரே உகத்தி பூருமர், எனக்கு ஒண்ணும் முடியாது, நீ தான் கதி, நீ ஸ்ரீரங்க கோபுரத்தோட வாசலை விழுந்து கிடக்கிறானே சோம்பேறி, எது பயத்தம் பக்தியெல்லாம் பயத்தம் பண்றது இல்லை. பெருமாள் ரொம்ப சந்தோஷம், பிரபத்தியை என்னையே நம்பி வந்திருக்கானே மகாவிசுவாசத்தோடு. அதே தான் சொல்றார், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரணும்னா கொஞ்சி தேவி சொல்றா, இப்ப தர்சந்தி நித்தியம் நிறைய ஆபத்துகளை கொடு, அப்பதான் ஒன்னு நினைப்பேன்றார். பெருமாளை நினைக்கணும். அது பெருமாள் போய் பெருமாள் போய் குசேலர் போய் வைக்கிறார், தனம் கேட்க பத்னியால் அனுப்பப்படுறார். ரொம்ப தைரியத்தர் நிறைய பசங்க கொடுங்கி, கிருஷ்ணன் கிளாஸ்மேட்டு பெரிய ராஜாவா இருக்காங்க, போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்றான். அவர் இஷ்டமே இல்லை, பிரபனாக எதையும் ஆட்சிக்க கூடாது சொல்லுங்க சாஸ்திரம். இருந்தாலும் வெறும போகக்கூடாது, பகவத் சன்னியும் குழந்தை கட்டி வெறும போகக்கூடாது. வித்தஹஸ்தேன நோப்பே யார் சாஸ்திரம், வெறுங்கையோட சன்னதிக்கெல்லாம் போகக்கூடாது. சத்தம் புஷ்பம் ஏதாவது வெறுங்கையோட போகாது. ஆச்சாரியார் சன்னதி, பகவத் சன்னதி, குழந்தைகளுக்கு சன்னதி, இதெல்லாம் ஏதாவது அப்போ ஏதாவது கொடுக்கினார். என்ன இருக்கு, அவருக்கு தான் இருக்கு. அப்ப அடிக்கடி பலாரம் பண்றதுக்கு அரிசி கூட இருக்காது, வரல, அதை எடுத்து வச்சு பாடுவே பாவம். அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தார், அதுக்கு கஷ்டத்தை ஒரு உத்தியத்தை கட்டிருந்தார். கிருஷ்ணா போய் பார்க்கார், கிருஷ்ணர் வந்து முதல்ல வாயிப்பா கூட மாட்டேன், அப்புறம் அவரே ஓடி வந்து ஆசியம் போடுற உபதாரங்கள்லாம் பண்றார். ராமாவத்தோராஜினர் இந்த கஷத்திரியனை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டிருந்தார். ஏன்னா அவர் மையம் பிராமண மையத்தை தெரிஞ்சவர், கிளாஸ் மட்டுன்னு வாடா போடான்னு சொன்னாரா, அவரை கழுவினார் பாதத்தை. ஒரு பாதத்தீர்த்த மகிமே விஷ்ணுவே தெரியுது பாருங்க. அப்படி என்ன குழந்தைங்க பசங்க கொடுத்துருக்கா சாப்பிடுங்க, ஒரு தடவை சாப்பிட்டா மோட்சம் வரணும், எல்லா தனம் வரணும், ரெண்டாவது வழி, மூணாவது, நாலாவது வாங்க போனது தடுத்துட்டா ருக்மணி, ரொம்ப தனத்தை கொடுக்க கூடாதுன்னு தடுத்துட்டான். இது உள்ளுக்குள்ள குசேல ஒண்ணும் தெரியாது. சரி விளம்பரத்தில் போயிட்டு வருஷமானார், இவரும் வாயை திறந்து பத்தி கழிச்சனால இல்ல தினமும் கேட்கல, கேட்க இஷ்டம் இல்ல. அவரு கொடுத்தே போது வாய ஆரம்பிச்சு போய் நச்சனே போனார். ஏதாவது கேட்க நினைச்சா அவரும் நானும் கேட்கல, அவரும் கூடாதுன்னு அவருக்கு இஷ்டம் போல இருக்கு. பூரிநாதா அது ஏன் நிறைய நிறைய தரல என்ன தெரியும், அனுகிரமிச்சாமி அனுகிரகம் பண்றேனோ, அவருடைய சொத்துக்கெல்லாம் அவகரிப்பு பகவத் பாக்கியமாச்சு. அதனால என்னுடைய க்ஷேமத்தை கருதி அவர் நிறைய தனம் கேட்க தரல. ஆத்துக்கு போனா போய் ஐஸ்வர்யங்களா வருது, பகவான் நின்று திருவானாலையோ. அதனால பெருமாளுடைய ஒரு கிருபை, ஆச்சாரியாளு கிருபை எல்லாம் தான் காரணம். மதித்தையே எதிராக சரத்தில் ஆச்சாரியார் முக்கியம் சொன்னார், அபேட்சகா சசிதக்ஷா கருணாமத சாகரா, தயை இல்லாட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயா சாகரம் கருணாநிதி அப்படின்னு சொல்ல முடியும், அனபேக்ஷா கருணைனா என்ன, தயைனா எப்படின்னா எதையும் எதிர்பார்க்காதமா தரவ, அது அனபேக்ஷா. சங்கராச்சாரிய அழகான வியாக்கியம், சுஜிஹி சுத்தமா இருக்கணும், வாக்கு தவறக்கூடாது. தக்ஷா பொறுமை கடையப்படணும். இதெல்லாம் இருக்கவே கருணாமிர சாகரா, கருணை என்னும் கடல், கருணை கடல். அதனால அப்பேற்பட்ட கருணை கடல் தயை, அதை வச்சுருந்தா பகவான் இருக்கான். என்ன நம்மளுக்கு அவதான் கைட் பண்ற போது இல்லையா, நமக்கு கோபம் வந்துடும். நல்லவா சொல்ல வரலையே, எனக்கு கோபம் வந்துடும், நீ பக்கத்துல இரு அப்படி சொல்ல வரலையோ. அப்போ சித்திரம் எழுத போறேன், நல்ல மூடு வரணும் அப்படிதான் சொன்னேன். அதுக்கு தூரிக்கை போகணும், அழகான தூரிக்கை போகணும், தொந்தரவில்லாத இடமா இருக்கணும். அதுக்கு வந்து நான் வந்தேன் சொன்னோம் இல்லையோ, கீழா தூரியா சுவஸ்மின் சித்திர எழுத ஆரம்பிச்சுட்டார், பிரஷ் எடுத்து விட்டார். எங்க எழுதுறது, அவர் எழுதுறதுக்கு இந்த லோகம் போருவானா? தங்கிட்டிய எழுதிண்டார் கீழா தோதி யாதவாபிதி அனுபவிக்கிற தேசிகன், கீழா தோதிகியா சுவஸ்மின் கிருபா ரோஷிதயா. பிரஷ் வந்தாச்சு, வர்ணம் போனமே தான் வர்ணமா மாறுறான், ஸ்கெட்சு போட்டாச்சு, வர்ணம் தீட்டணும், நல்ல பிரஷ் ஓகணும், அழகழகா வர்ணம் தீட்டும், பலவித வர்ணம் தீட்டணும். தயாதேவி தான், இல்லைன்னா வர்ணம் கலர் இல்லாத படம் என்ன இருக்குமா, கலரோட படம் வருவான். பெருமாள் கிருபாருஷிதையா ஸ்வயம், அதனால பகவான் இந்த சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டான். ஓனமான சிருஷ்டிலாம் வரக்கூடாது, இருந்தாலும் அவ பெருமாள்கிட்ட என்ன மாதிரி வசந்த மனுஷாவே சிருஷ்டிக்கணும், தேவதையும் சிருஷ்டிக்கணும், பகவத் பக்தாவே சிருஷ்டிக்கணும். இந்த விஸ்வமானது பலவிதப்பட்டது, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கணும், பலவித கலர், பலவித சித்திரங்கள். ஏகோ விஸ்வம் இதன் சித்திரம் விபு, அப்படி பண்றான் ஸ்ரீ மாண்டர். ஸ்ரீ தய இளமதானே லக்ஷ்மியோட சேர்ந்து அந்த சித்திரத்தை வரைகிறான். லக்ஷ்மியை பக்கத்துல இருக்கிறார், சில பேர் கதை எழுதினாலும் எழுதினாலும் பக்கத்துல பத்தியை உபயோக வச்சுக்குவான், பெருமாள் லக்ஷ்மியை உபயோக வச்சுக்கிறான். இப்ப ஸ்ரீமான் அப்படி பண்ணி சித்திரம் கட்டி போட்டு இந்த லோகத்தை சிருஷ்டிச்சான். அது யாரோ வாழ்ந்து தொழுதைய தூரிகால் தயாதேவியை நீ தூரிக்கை ஆச்சாரியால் தூரிகை. பெருமாள் பலவித வர்ணம் எழுதப்படினாலே ஒரு சாஸ்திர வாழ்க்கையாளுடைய புத்தி இருக்கு, ஆச்சாரியோட புத்தி. அது மீது பலவிதம் சித்திரம்னா படத்துக்கும் பேரு, ஆச்சரியத்துக்கும் பேரு, பலவிதமா அப்படின்னா மாற்றம் இப்படிதான் இருக்குமா? எத்தனை வியாக்கியானங்கள் அவருடைய நாசனங்கள் அவர் வந்தால் அவருடைய வியாக்கியானங்கள், அப்புறம் ராமானுஜர் அவருடைய வியாக்கியானங்கள், அவரை தொடர்ந்து தேசிகன் அவர் இது வரைக்கும் ஆச்சாரியாளுடைய வியாக்கியானம் ஒன்னா ரெண்டா, அடுத்த அடுத்த வியாக்கியானம். அவ புத்தி அப்படி பரிணமிக்கு விசித்திரமா இருக்கு, விசித்திர தீயம் அவள் வியாக்கியானங்கள் அழகு அப்படி பண்ணுவாள். ஆச்சாரியால் தான் ஆச்சாரியர் கொண்டு தயாதேவி என்ன பண்றாள், எதிபதி யாமுன பிரபுத்தையாக, ஏன்னா அவள பரண்யாசத்தை தானம் பண்ணி நமக்கு தேசிகம் தேசிகமே கோட்டி இடையோ திருவடி மூலம் எங்கேயா ஒரு இடத்த சேவை அந்த சம்பந்தம் இருந்தா போறோம். சம்பந்தேன ரவிக்கியமான விவகாரம் பெருமாளுக்கு ராமாவுடைய திருவடியில் கொஞ்சம் சம்பந்தம் இருந்தா போறோம். சிஷ்ய பரம்பரை வச்சு அவருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர் அஞ்ஞானி கதாஞானி குருன் அவருடைய கடாக்கள் நமக்கு தெரிஞ்சு போடும். அப்படி யாமனர்கள் எதிராஜர்கள் இப்படி தேசியம் சொல்றவர்கள் தொகுதி உபசித்தம் யாமுனேய பிரபந்தை, பலவிதமான கிரந்தம் ஆச்சாரியர் அனுகிரிக்கா யாமனர்லேயே ஆரம்பிச்சு சோத்திரம் எத்தனை பண்றாரு அப்படி சோத்திரத்தை பாஷ்யங்கள் தேசியம் பண்ணார், சோத்திரத்தின் தனாதிபதி ஆதி ராமாஜர் பண்ணார், சோத்திரத்தை யாமனர் பண்ணார். அத்த அளவந்தாவுடைய சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றியாரு சாதம் சம்மிக், அவர் என்ன பயிர் வளர்த்து விட்டா நாதவன் யாமனர்கள்லாம் அது மாடு வீடு மேயாதே வேலி போடுறது சம்பிரதாயத்தை அழகா காப்பாற்றி விட்டார். யாமர முதலியவர்கள் ராமாஜர் முதலியவர்கள் அகிலவேதமாக அப்படி காப்பாற்றி வந்த நம்ம தேசம் இருக்கு, இருட்டெல்லாம் போக்கக்கூடிய எல்லாம் போக்கக்கூடிய தேசம் நம்ம சம்பிரதாய தேசனம். தேசனம் அதனால ஆச்சாரிய பரம்பரை அது விசித்திரமானது, அவருடைய புத்தி விசித்திரமானது, அவருடைய புத்தியை வச்சு பிரஷ்கார வியாக்கியானங்கள்லாம் எழுதுறாரு. அதே மாதிரி சீனிவாசன் எழுதுறாரு, சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வமகற்பயன். சூரியன் சந்திரன் இவ்வாறு சிருஷ்டி பண்றான், பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்றான், ஏற்கனவே வேதத்தை கொடுத்திருக்காரு சிருஷ்டி பண்றான்னு பகவான் கொடுத்துட்டாரு. போன யுகத்துல போன சிருஷ்டியில என்ன பண்ணியோ அதே தான் வேதம், வேதம் மாறாது, அதே பார்த்து பண்ணுங்க. பூர்வம் மகற்பயிர் அப்படியே பண்றாரு, பிரம்மா வர பிரம்மா அப்படியே பண்ணுவான், வேதம் தான் பிரமாணம். அப்படியேப்பட்ட சிற்பி பகவானே சித்தி பண்ணுவார், சித்தி போட்டுனர், வர்ணம் தீட்டினர், தேவிய பிரஷா இருக்கிறார், வர்ணமா இருக்கிறார், அழகா சிருஷ்டி பண்றார். அப்படியேப்பட்ட சிற்பி ஜெயாதேவி சிற்பி சிற்பியை சிற்பிக்கு உதவுறாள். சிற்பி சிற்பம் சிற்பத்தை செதுக்கிறவன் சிற்பின்னு சொன்னோம். சிற்பத்தை எதுவும் செதுக்க முடியாது. தாயார் பிம்பம், பெருமாள் பிம்பம், சங்கரக்கிராதி பிம்பங்கள், ஆச்சாரி பிம்பங்கள்லாம் ஓடனா ஒரு சிற்பி போடணும். சாசத்தை என்ன சொல்றதோ அவன் ரூபங்கள் அல்ல அவளுடைய திறமைகள் வர்ணங்கள் எல்லாம் தியானம் பண்ணிக்கிறான். எந்த சிற்பியும் ஸ்கெட்சர் அந்த ஸ்கெட்ச் போட எழுத மாட்டான். அதுக்கு அவசியமாக இந்த டிராயிங் தெரிஞ்சுக்கணும், அதனால வர்ணம் போட தெரிஞ்சுக்கணும், வர்ண கலப்பு தெரிஞ்சுக்கணும், என்ன இருக்குது என்ன கலர் போன தெரிஞ்சுக்கணும். அப்போதான் சிற்பி அது வேணாலும் சிற்பத்தையே வருவார். அந்த மந்த சிறுதெல்லாம் வர்றான், சிரிப்பு முகமாக இருக்கான், வர்ணம் வரதிமா இருக்கான். சிலை அழகா நம்ம பார்க்கிறோம், சிரிக்கிற மாதிரி ஒரு சிலைகள், அதனால அப்பேற்பட்டு அழகா வடிக்கிற அனுபவம் சிலைகள்லாம் செய்யறது அழகான இந்த சித்த வரையறி செய்கிறவன் பகவான். சித்திரமா இருக்கவோ கிருஷ்ணா இருக்கவோ கலவரா இருக்கவோ தயாதேவி. அப்போ இப்பேற்பட்ட சிற்பி தான் எனக்கு வேணும். யாதாபி சொன்ன மாதிரி தேசியம் அனுபவிக்கிற இது முக்து கோபாலம் செய்தல அப்படியே என் புத்தியில பகவான் சித்தி நேர்ந்தேன், சிந்தனை பண்ணிட்டே இருந்தேன். மூர்த்திகள் எனக்கு ஒரு சிற்பி வடிக்கிறது தெரியுதுங்க, ஒரு சிற்பி வடிச்சு என் முகலில ஏற்றலாம் தெரியுது. ஹிரதி முக்த சிகண்ட மண்டனம், அந்த ஹிருதயத்துல என்னுடைய இதை நீ வரையலாம், பெருமாள் தன்னை வரல நாள்லயோ என்னுடைய இதயத்து பக்தரான இதயத்தை ஒரு சிற்பி வரையறான்னு தெரியுது எனக்கு. எப்படின்னார் அழகான பின்னல் போட்டு முடிச்ச முடிச்சு அதுல மயில் தோகை சொருகியிருக்கா, அப்ப எப்படி கிருஷ்ண முகம் தெரியுது. அப்படி ஒருத்தன் எழுதி காமிக்கிறான் எனக்கு இதயத்தை ஏன யாரோ ஒத்தனாலே கஹா கேன ஏன ஒப்பற்றவனாலே அர்த்தம், யாரு பெருமாள் தான் இந்த சித்திரம் எழுத முடியும். ஒப்பற்றவனா பெயர் விருந்த ஒருவனாலே ஹிருதயத்தை எழுத வைக்கிற இந்த சித்தியாலே ஹிருதயத்தில் இந்த கிருஷ்ணனுடைய சித்திரம் வரையப்பட்டது. யார் தான் பார்த்தா யார் வேணா மைத்தோ வச்சுக்கலாம். கிருஷ்ணன்றார் எப்படின்றார், மதநாதுர வல்லவான், கோபியர் கொஞ்சம் கடனியவர், கோபியர் கொஞ்சம் கடனாக அப்படி மயத்தோ வச்சிருக்கான கிருஷ்ணன். மதனாம் போது அவன் கோபிகளுக்கு தாமர மாதிரி இருக்கான், அவையே பார்த்துருக்கா கோபிகள். அதனால யுவாக்களோ யுவா அவ தாமரைனா தாமரை மலர்கள் சூரியனாலே, கோபிகள் தாமரைகள் மலர் செய்கிறது கிருஷ்ணன் என்ற சூரியன். அதனால இதே மாதிரி ஆச்சாரியா சித்திரமான விசித்திரமான வியாக்கியானங்கள் எழுதி தீர்மானம் பண்ணி நம்ம உபதேசம் பண்றோம். பிராப்தியே தொத்தாம்பதன் ஒன்ன அடையத்துக்கு ஒரு திருவடி தவிர வேற வைகுண்டியில் ராமாயிர சொல்ற யாமர பிரபதி சொன்னார்கள் சொல்றல எதிபதி யாமர பிரபதி. அவள என்ன பண்றா உபதேசம் பண்றா, ராமாயிரம் சொல்றார் தொப்பிராப்தைய பெருமாளை ஒன்னே அடைவதற்கு உபதேசம் பண்றார் ராமாயிரம். பாதாம் வைகுண்ட கதி இல்லை பாதாம்பய பிரபத்தே உடைய ரெண்டு திருவிழித்தாவுடைய சரணாகி பண்றது தவிர அந்நது வேற உபாயம் எத்தனை ஜென்மம் எத்தனை கோடி ஜென்மம் அடித்தாலும் கல்பகோடி சகஸ்திரி பக்தியோக மன்ற ஆரம்பிப்பான். தனக்குதான் ஞானம் இருக்குன்னு பூர்ண ஞானிகளாக விழுந்துருவான். அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுக்குது வேண்டாம், நமக்கு ஞானமே கிடையாது, சரணாகி பண்ணிவிடலாம் சொல்லுகிறது எத்த வழி. கல்பகோடி சகஸ்திரி சாதனம் அஸ்தீதி பன்வாகும், வேற சாதனம் கிடையாது. என்ன சாதனம், சத்கதது சர்வபாவேன எம்பெருமானியை நினைச்சு சரணம் சரணாகி பண்ணிடாங்க. அதனால இதெல்லாம் சொல்றது யாரு, ஏதிபதி யாமுன பிரபதி அப்படி ஒரு அவாளா உபதேசம் பண்ண அந்த சித்திரமான சித்திரம் எழுதுறவா தெய்வோதயமான தோழிகள். எப்படி தேசிகன் யாதவாட்டியும் இத்தியாதிகள் கோபால மாதிரி சிற்பி எழுதுறான், சிற்பியாக அவன் உதவந்த தோழிகை பெஷு, அதுதான் தயை வர்ணங்கள் தோழிகை. இப்படி அழகாக இந்த ஸ்லோகத்தை தயாதேவி வடிவத்தை முடித்தார். அதாவது தொதுதய தோழிகாவிதமுனாவிஷயுகிர சிற்பினைவ பரிகல்பித சித்திரதியா யதிபதி யாகுண பிரபுதையா பிளயந்தி தயே ஜெகதி ஹிதம் வழி பரண்யாசனாது அதிகம். பரண்யாசனால் வேற ஒண்ணும் இல்லை. தயாதேவி இதுக்கு உபகாரம் பண்றாரு. இந்த ஸ்லோகம் முடித்தார். அடுத்த 60வது ஸ்லோகம் முதல் பாகத்தை கழிச்சி 108 சொன்னபோது 60வது ஸ்லோகம் 60வது ஸ்லோகமாவது மகிதே சார்வோமன் மகிதே மகத்தே மகத்தீம் பகுக்கிதேகரீம் தயேந்த வெள்ளம். தயா சாகரம் பெருமாள் இருக்கு. சேதேவி கூடியிருக்காள். முருகதையே எப்படிப்பட்டவர்கள், ரொம்ப மிருதுவான ஹிருதயம் உள்ளவர். அவர்தான் மற்றவர்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்க முடியும். கட்டினத்தையான சேர்த்துக்க முடியுமா? பகவான் சில சமயத்துல எப்போவாது கடினமா இருப்பான். அப்போ இவர் அப்படி கிடையாது. எப்பவும் தெரியும் அனுகிரகம் அனுகிரகம் பண்றதுதான் தெரியும் தாயா இருக்கு. அதே மாதிரி தயாதேவி அப்படின்னு தாயாவுடைய அம்சம் தானே. மருதுமான ஹிருதயம் உடையவள். சாஸ்திராத்திற்கான சாதுக்கள் அவரை வளர்க்கிற அவாதம் ஆச்சாரியார் வளர்த்துக்கு வளர்க்கிற காரணம் பகவான் கிட்டே ஆரம்பிச்சு சீரமாக சீராயிரமாக முடிக்கிறவர்கள் குரு பரம்பரை. முதலாச்சாரியன் ஸ்ரீதரன் பெருமாள் விஷயமே சொல்லல, ஸ்ரீதரன் ஆச்சாரியன் லட்சுமியோட இருக்கான். அடுத்த ஆச்சாரிய சீயினமாக பிராட்டி. அப்புறம் விஸ்வக்கிரம் நம்ம வரிசையா வருது. இந்த ஆச்சாரிய பரம்பரை ஏற்பட்டு நினைச்சவளும் தயாதேவியம். இல்லைன்னா பெரும்பாலும் இந்த ஆச்சாரியத்தை கொடுக்க மாட்டான். எத்தனை சமுதாயம் பிரம்மா இத்தனை இத்தியாதி எல்லாம் வசித்து வருவான். இந்த அழகான சிஷ்ய பரம்பரை வரணும் தயாதேவி நினைக்கிறான். என சாதுக்கள்லாம் ஒதுக்கணும். மிருதிகா எப்படி விடுவா? மிருதிக காமகிதே காமத்தை வென்றவர்கள் இந்திரியங்களை வென்றவர்கள் இந்தியவை இந்த தயாதேவி உபதேசம் பண்ணுங்க சொல்ற பெருமாளியனுக்கு சொல்ற அவள். இங்க வந்த விஷகேரி சார்வம் இதேனர் பெருமாளிக்கு வரத்த பார்த்தால் கூட வந்துட்டான். சுவாமி புஷ்கரணி வைகுண்ட விரக்காய வைகுண்டம் வாண்டான் வந்துட்டான். சித்திரம் எதிரம் மதியம் அதான வந்தான். கூட வந்துட்டான். எங்க வந்தான்? திருமலையில வந்தான். யார் அவன்? சார்வபௌமா. அத்தனை லோகத்துக்கும் விஸ்வம் விஸ்வலோக நாசனான அவன் திருமலைக்கு வந்துட்டான். சார்வபௌமனும் விஷகிரி நாசனாக வந்தான். அவருக்கு வேண்டியவளாக பத்தினியாக பிரிய பூதியாக தயாதேவி வந்துட்டான். எப்படி இருக்க? ஒரே மங்களமே நிறைந்தவள் பாவுக்க பவுக்க நிதே மங்களமா விளங்குறவள். மங்களம் மட்டும் இல்ல, மங்களமும் இருக்கு, மது இனிமையும் இருக்கு. மதுரே மங்களம் இருக்கணும், இனிமையும் இருக்கணும். இந்த மங்களம் இருக்க இனிமை இருக்காது. சில இனிமே இருக்கும், மங்களம் இருக்காது. என்ன பிரயோஜனம்? ரெண்டும் சேர்ந்தவள் அவ எல்லாராலும் கொண்டாடப்படுறவள் மகிதி. என்ன கேட்கிறார் தேசிகன்? இவ்வளவு கொண்ட பெருமை உள்ள தயாதேவியே, எங்கிட்ட அவித்யா இந்த பாவங்கள் நிறைய இருக்கு. பவ மூலஹரம் அது இன்னைக்கு தானா? அது வேறு விட்டுட்டே போகுது. பெரிய வேர் தோண்ட தோண்ட அறக்க விட முடியாது. சில பெரிய மரங்களுக்கு மரம் அவ்வளவு வேறு கீழே இருக்கும். இப்படிதான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் பாவங்களை. மூலத்தை அரைச்சா தானே வாழாத அர்த்தம் போகாது. அப்படி வேறு முளைக்கும். எப்ப போகும்? நதிக்கையில வரத்த ஒரு பெரிய வெள்ளம் வரும். லோகத்தையும் அழிக்க வெள்ளம் மரத்துக்கெல்லாம் அழிச்சுட்டு போடும். வேறு எங்க மரமே போய் வேறு வேறோடு அழிச்சுட்டு போடும். அந்த மாதிரி என் பாவங்களை நீ வேறோடு அழிச்சிட்டு போடும் தெய்வம் பார்த்து கேட்கறது ஸ்லோகத்துல. அழகான ஸ்லோகம் இது 60வது ஸ்லோகம். கிருபாரூபமாக ஆச்சாரியார் உண்டாக்குறவர் வந்தார். ஆச்சாரியாரா உண்டாக்கிறார் தயாதேவி தான் சொன்னார். அப்படிப்பட்டவள் சகல புவன பிரார்த்தனா காமதேவனும் தயாதேவி ஸ்ரீசூக்தர் லட்சுமிதேவி பிரார்த்தனை பண்ற சுவாமி புஷ்கரணி தீர்த்தே அப்படிப்பட்டவள். இங்கு தயாதேவியா வந்து பாபத்தை போக்க வெள்ளம் மாதிரி புதித காமகிட்டு காமங்கள்லாம் ஒழிக்கிறாள். மகிட்டு பெருமை உள்ளவள், அப்பேற்பட்டவள். ஆச்சாரியாரம் சொல்லி கொடுத்து அவ மூலமா கருத்து ஏற்றுறாள். போகுமா சாஸ்திரம் சொல்லிட்டு தத் விஜயானார்த்தம் மோட்சமாக தெரிஞ்சுக்கணும்னா சஹா குருமே வாவிகச்சே முதல்ல குரு தான் போகணும். பெருமாள் நேர உபதேசம் பண்ண யார் கேட்கறா? எத்தனை அவதாரம் எடுத்தா எத்தனை பேர் கருத்து ஏறினான்? ஆச்சாரியார் அவதாரம் எடுத்தா எல்லாம் கேட்கறான், கருத்து ஏறுவாள். அதனால நான் எங்கிட்ட என்ன இருக்கு, பாபங்கள் தான் இருக்கு. ஆழம் வந்தா சொன்னாலும் தர்மனிஷ்டோ அப்படி ஆழம் வந்தாலே சொல்ற, நமக்காக சொல்றாரு. எனக்கு தர்மத்துல இஷ்டம் இல்ல, தர்மனிஷ்டியா இல்ல, நான் ஆச்சரணம் பண்றதில்ல. கதாத்மவேதி ஆத்மான் இல்ல, வேதங்கள் தெரியல, வேதாந்தம் தெரிஞ்சுக்கல, சார் பக்திமான் உங்ககிட்ட பக்தி உபாசனை பண்ணல, பிரபுத்தி கூட பண்ணாரு சரணாரில் இருந்து. அதனால இப்ப தெரிஞ்சுட்டேன், என்ன பண்ண வேற கதி கிடையாது, உனக்கு தெரிஞ்சுக்கோணும். எங்கிட்ட இவ்வளவும் கிடையாது, நான் பண்ண முடியுமா உபாசனை? அகிஞ்சனா கொஞ்ச சக்தி கூட கிடையாது, ஞானம் சக்தி துணி கூட கிடையாது. கிஞ்சது அகிஞ்சது அகிஞ்சனா, சரி வேற கதி கிடையாது. யாரு யாருகிட்ட போறது? ஒன்னு தவிர வேற யாரு கதி? ஆனா நின்ன கதிகி சரண்யா, நீதான் சரணாகதி கொடுக்கிறவன். அதனால உன்னுடைய பாத மூலம் அட வந்தா சொல்ல, உன் திருவடி மூலத்தை நான் சேவிக்கிறேன். பாத மூலம் திருவடி வேர், இங்க மரன்ற பாபம்ன்ற வேர், பெருமாளி வேறான திருவடி சேவிச்சா பாபமான வேர் தானா அறந்துவிடும். அதனால எப்படிப்பட்ட அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விரும்புகிறார். மதுரன் மதுரே தெய்வம் சொல்றார். இனிமையானவள்னா எது இனிமை? பெருமாள் இனிமையானவன், சுத்தமானவன் திருப்பானாவ சொல்றார். அவன் தான் ஆதிபிரான். ஆதிபிரான் எப்ப இனிமையாரான்? அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமரன். அவன் பரம சரணம் பவித்திரன்னு சொல்றவன், பவித்திரவந்தகா சொல்றவன், பவித்திரன்னு சொல்றவன். எப்ப பவித்திர பண்ண தெரியுமா? பாகவதார்கிட்ட என்னை கொண்டு சேர்க்கலையோ, பாகவதாருக்கு நான் அடிமையா இருக்கேன். அப்பதான் அவன் என்ன பண்ணவன் யாரு? பகவான் ஆதி, அவன் தான் விமரன். அது வரைக்கும் பண்ணக்கூடியது இங்க தயாதேவி பண்றாள். அதனாலே தயாதேவி லட்சுமி அம்சம் கோதாவரி தேசிய அனுபவிக்கிறாரோ, சாட்சாத் க்ஷமாம் ஆண்டாரோ யாரு? க்ஷமாதேவி கருணையா, கருணை இருக்கிறதுனால எல்லா இந்த கருணையாரும் எல்லாரும் செய்யணும். கமலாமி வாணியாம் கமலவாசினியான ஸ்ரீ பிராட்டி, பெரிய பிராட்டியார். அதே மாதிரி பூ பிராட்டியார், நீலா பிராட்டியார், இவ அவதார அவருடைய ஸ்தனபாகு இவன் பட்டர் சொன்ன மாதிரி பிராட்டுடைய அங்கங்கள் தான். அதே மாதிரி தயை பிரிஞ்சு வந்து சீனிவாசன் கிட்ட ஓட்டி விட்டார். அதனாலே லட்சுமி அவ எழுதியது லட்சுமி இல்லாம எந்த சாஸ்திரமும் இல்ல. ஸ்ரீ ஆச்சாரிய பரம்பரை என்ன சொன்னேன்? ஸ்ரீஐ நமஹா, அதுக்கு மேல விஷ்ணுவே நமஹா இல்ல. ஸ்ரீஐ நமஹா ஸ்ரீதராய நமஹா முடிக்கிறோம் ஆச்சாரிய பரம்பரை இல்ல. அதனாலே லட்சுமி இல்லாம எங்கும் கிடையாது. லட்சுமி அச ரிஷிகேசா சாஸ்திரம் சொல்லுது. ரிஷிகேசன் இந்து நீங்களை அடைக்கிற வசப்பதை கொண்டு வரானே, அவன் ஓதப்படுறான் வேதங்கள்ல. பெருமாள் ஓதப்படுறான் எப்படி? காப்பாத்திரவன். பெருமாள் வேதம் என்ன சொல்லுது? காப்பாத்திரவன் சொல்லிது. எல்லா சித்தாந்தம் தான் விஷ்ணு காப்பாத்திரவன். அப்போ சர்வ சித்தாந்தம் சொல்லிட்டு வேதாந்தே அபிஜயனர் எல்லாரும் நாட்டமில்லாத மோட்சத்தையே விரும்புகிற உபாசனம் பண்ற உபசத்துக்கள் வேதாந்தங்கள். அங்க ஊர் லட்சுமி பத்தி தான் சொல்றது. ஆசிகாஜா மத்திய பரமாத்மா, சிக மத்தியில் பரமாத்மா இருக்கான். இந்த அக்னிசிகை லட்சுமியாக சொல்லுவார்கள். ஏன்னா வேதாந்தங்கள் எதையும் லட்சுமியோடு சேர்ந்தா சொல்ல போறான் விஷ்ணு. லட்சுமியாச ரிஷிகேஷா, எப்பேற்பட்ட லட்சுமி? தேவியா, பெருமாளை தேவி, பிரகாசிப்பவள். எப்பேற்பட்டவள்? காலண்ய ரூபியா, தேவையோடு சேர்ந்தவள். அந்த லட்சுமி பிராட்டி அந்த தயையை பிரித்து வந்து இங்க விஷயமாக இருக்கான். அவ அப்பேற்பட்ட உயர்ந்த கருணை உள்ளவள். ஸ்ரீகின் அவருக்கு ஆறு அர்த்தம் சொல்லிருக்கா, ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். அதுல முக்கியமான அர்த்தம் சிடும்போது நீலாம் தோஷம். பெருமாள் சேர்த்துக்கிறான் பாருக்கா, பிராட்டி பார்க்க, இவன் தோஷமா இருக்கானே சேர்த்துக்க மாட்டேன் பகவான். முதல்ல இவன் தோஷத்தை போக்கலாம் பண்றவா யாரு? பிராட்டி. எவ்வளவு கருணை பாருங்க, தயினாலே சிறாதி நீலாம் தோஷான். அப்படி பண்ணி மோட்சத்தை தானே தரலாம். சர்வசேகரின் பேர் வச்சிருக்காங்க. அந்த வேஷத்தை அவங்க கொடுத்துடலாம். ஆத்மவித்யா தேவித்வம் விஷயமா சொல்றது. ஞானம் உபநிஷத் ஞானத்தை பெருமாள் பிராட்டி தான் தரா. விமுக்தி பலதா, அதன் மூலமா மோட்சம் வந்து இவதான் தரா. விமுக்தியாக பலத்தை தரான், மோட்சம் வந்து பலத்தை எடுத்துக் கொடுத்தா பெருமாள் நீ கொடுக்கும் கையாளுன்றான். ஒங்கியான குழுதான் மோக்ஷ குலத்தில் சக்தி உண்டு. முமுக்ஷுனாம் கடகதையா, அந்த படம் என்ன சேர்த்துக்க மாட்டேன் தொம்மை கம்மி ஓடி போறான் இவனை சேர்த்துக்க வச்சு, இவனை சேர்த்துக்கோ யாரும் தப்பு பண்ணல, அதனால சேர்த்துக்கோ சொல்ற. அப்பேற்பட்ட பாபி பாபி மூலத்தை அழுக்கிறான் இவன். பவமூல கரவு பவுக்கு நிதி, அது மட்டும் மங்களமானவள். எப்படி லட்சுமி பிராட்டியார் மங்களமானவோ அவள் அம்சமான இவளும் பவுக்கு நிதி. கல்யாணம் அழிக்கிற நிதி பிராட்டியை பற்றி தேசிய சொல்ல போகுது. கல்யாண குணங்களுக்கெல்லாம் அழியாத நிதி அவள். காரோண்ய செய்வா, கருணைக்கு ஒரு அளவு இருக்கும், அது எல்லை இருக்கும். எல்லைக்கு கருணை இல்லைன்னா அதுக்கு மேல இல்லை, அவ்வளவு கருணை உள்ளவன். காரோண்ய சீமா நித்யாமோதா, எப்பவும் சந்தோஷமா இருக்கக்கூடியவள் இருக்கவள். நிகம வைத்ததா வேதாந்தங்களாலே கொண்டாடப்படுறவள். வேதாந்தங்கள் பூவ தலை சாத்திரத்தை, அப்ப வேதாந்தங்களை அவள் தலையில வாங்குறவர்கள் அப்படின்னு அர்த்தம். மனாதீத பிரதிபவம் அப்படிப்பட்ட தெய்வ அம்சம் பிராட்டி அளவிட முடியாது. மானாதீத ஆச்சாரியா சொல்ற காலம் மாத வியத்தையா, உன்னுடைய பெருமை ஒன்னாலே உனக்கு தெரியாது. லட்சுமி சொல்ல போகுது, பெருமாள் சொல்ல போகுது, உன்னுடைய பெருமை ஒன்னாருக்கு உனக்கே தெரியாது, பிராட்டிக்கும் தெரியாது. அப்படியே சொல்றா மானாதீத பிரதிபவம் பெருமை அளந்தே சொல்ல முடியாதான் பிராட்டிக்கு தெய்வம் இருக்கிறனாலே. ஏன்னா அவகிட்ட மங்களம் மங்களானாம். இங்க பவுகனிதேன்னு மங்களம் சொல்ற அப்படிப்பட்ட சிரிப்பு சிரிப்போட சித்திரா அழகு. பிராட்டி எங்கேயும் சித்தினா இருப்பார், சேவிக்கும் போது சரி இப்ப சேவிக்கிறார், சரணாகி பண்ணியாச்சு. பிராட்டி என்ற பெருமாள் சரணாகி பண்ணி நிற்கிறார். சிரிக்கிற மாதிரி முகம் தெரியுது அவர் தேசிகரை. ஏன் தெய்வா சிரிக்க தெரிஞ்சு போச்சுன்ற தேசியம். நீ சிரிக்கிற முறை ஏன் தெரியுமா பாக்குற, எவ்வளவு பாவத்தான் நீக்கின, சொல்லுதான் வேண்டானே, மோட்சத்தை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், மோட்சத்தை கொடுத்தேன், கைகேரத்துக்கு வா சத்தமா காத்துட்டு இருக்கேன், இன்னும் என்ன வேணும் அப்படி சிரிக்கிறியா? இன்னுமே குடுத்து வேண்டிய ஒண்ணுமே இல்லையே அப்படி சிரிக்கிறா. அதனால சிரிப்பை சிரிக்கிறான், சிரிப்போது இப்படிதான் தெரியுது, எதுக்கோ தான் சிரிக்கிறான்னு தெரியுது. அதனால ஆச்சாரியாலும் தயாரா விடுவார். எப்படி தையோ அதே மாதிரி ஆச்சாரியா ரெண்டு பேரும் தைய உடையவார். நிரவதி தயா திவ்யோ தரங்கு நிறங்குஷி நேமிதிய சிஷ்யான் சிக்ஷா திறமைகி ஆச்சாரியமா குரோஹோ சொல்றார். நிரவதி தயா திவ்யோஹோ துரங்கு தரங்கு நிறங்குஷி, எல்லையில்லாத தைய ஆச்சாரியாளுக்கு தைய மாதிரி. அங்கே அலையாலையின முழுக்கடி சொன்னாலே வேறோட மரத்தை அடிச்சுட்டு போகணும். திவ்யமான அலை உள்ள கருணை ஆச்சாரியாளுக்கு தடுக்க முடியாது. சிஷ்யனை நியமிக்கிறார், சிக்ஷை பண்றார், கல்யாண குணங்களாலே அவர் திருத்தார். அபிசரம குரு ராஜ்ய, அது மட்டும் இல்ல ஆதிகுரு சரம குரு, அதுக்கு மேல யாரும் இல்லைன்னா ஆதிகுரு பெருமாள் தான். அச்சரம குருவோ ஆக்யா பாரம்பரி, பெருமாள் என்ன ஆக்யை சொல்றானோ வேத ஸ்மிருதிகள் அதை அப்படியே பரிபாலிச்சு நடக்கிறார் ஆச்சாரியார். பரவானசோ நபரமிக தானு தர்தக்ஷேன ஸ்வயமபி அபிலக்ஷதி, இப்படி பண்ணி சிஷ்யாலிங்கா பார்க்கலாம், சாஸ்திரங்களிங்கா பார்க்கலாம், பகவானையும் சரிக்கு சந்தோஷப்படுத்தலாம். தானும் நிர்பரனாலும் ஆச்சாரியன் இவ்வளவு கருணை பண்ணும் ஆச்சாரியன் ரொம்ப விசேஷமாக இருப்பான். அப்பேற்பட்ட வினய தீர்ப்பு திராட்டி தை லக்ஷ்மியுடைய கடாட்சம், லக்ஷ்மியுடைய அம்சம். நம்மளுடைய வினய தீர்ந்தாதான் பெருமாள் கிட்ட போக முடியும். வாரி மாறாத பூமேல் இருப்பான்னர் நம்மாழ்வார். அவர் சொல்ற போது மாறி மாற நம்மாழ்வார் சொல்ற மாறி மாறாத தன்னம் தன்னம் தன் அம்மலை வேங்கடத்தன் அலை மாறி மாறாத பைம்புள் புருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்ல ஆயிரத்தி பத்துள் வேறி மாறாத பூமேல் இருப்பேன் வினை தீர்க்கமே. இப்படி அழகாக தயாதேவி இருக்காரு, திருவேங்கடம் தயாதேவி. அது திருவேங்கடத்தை பத்தி நம்ம பாத்திரம் பண்றார். வேறி மாறாத தாமரை திருமார்பு திருமார்பு தாமரை அதுல தயாதேவி எங்க இருக்கார்? மாறி மாறாத தன் அம்மலை, எப்பேற்பட்ட மலை இது, எப்பவும் சதா மழை பெஞ்சதே இருக்கும். அங்கு பெருமாள் போய் சில்லு இருக்கு, நான் சொன்ன இடத்தை செலக்ட் பண்ணா சித்திரம் எதிர்த்து அப்பேற்பட்ட சில்லு இருக்கக்கூடிய திருமலை. வேன் கட்டம் பாபத்தான், வேன் கட்டம் பாவத்திலாம் போக்கக்கூடிய சுத்தமான இடம் பார்த்தான். தன் அண்ணலை வேங்கடத்து அண்ணலை வேங்கட சுவாமி அண்ணன சுவாமி பெருமாள் சுவாமி புஷ்கரணி வராக சுவாமி இடத்துல வந்தான். இவனே சுவாமி தான், அந்த வந்த சுவாமியை சேவித்தான் எவ்வளவு வாங்கிட்டான் வேங்கிடத்தன் அறை யார் சேவித்தான். அங்கே அவன் எப்படி மழை குறையாதுகளோ அதே மாதிரி எங்க ஆழ்வார்த்தனை மழை எப்போ சிந்திருக்கு மழை பெய்ஞ்சு வாரி மாறாத பயன் பொழில் அதனால மழை குறைவதா நிலமும் பெய்ஞ்சிருக்கிறதுனாலே ஆழ்வார்த்தனை சோதயம் பச்சை பச்சையே இருக்குது. அங்க இருந்து அவதரித்த நானே காரியமாறன் சடகோபன் ஆயிரம் பாட்டு திருவாமலை பாடு அதுல இந்த பத்து விசேஷம். இந்த பத்து அதுல இருந்து வாழ என்ன பலன், ஏறி மாறாத பூமே இருப்பாள் வினை தீர்க்குமே பாவங்கள்லாம் போக்குவன் பெருமாளை பத்தி சொல்லி கடைசியில் பலர் சொல்லிப்பாங்க. இந்த பத்து அகந்திப்புவாள் பாவங்களை போக்குவாள் யாரு, ஏறி மாறாத வாசனையே மாறாத பூ தாவர வாசனை அப்படிப்பட்ட லட்சுமியானவர் தயாதேவியா அம்சமாக இருக்கவர் இனி இருக்குமே. அதனால அனன்யசாத்தியை சுவாபீஷ்டே அனன்யசா சரணாகதி உபதேசம் பண்ண பெருமாள் அல்லது பிராட்டி வர உபதேசம் பண்ற ஆச்சாரியர் அந்த பாவத்தை உபதேசம் பண்ணார். பரதமணி சொன்னாலே அவர் மாதிரி நாட்டிய சாஸ்திர சொன்னார், நாட்டிய சாஸ்திரங்கள் எழுதினார் பரதநாட்டியம். இன்னைக்கு சொல்றோம் அந்த நாட்டியம் தெரிஞ்சுக்கணும்னா பாவம் ராகம் தாளம் மூணு போகணும். பாவம் முக்கியம், ராகமும் தெரிஞ்சுக்கணும், தாளத்துக்கு ஒத்து போகணும். பரத மூணு சொன்னாலும் பரத அந்த அனன்ய சாத்திய சொல்ல போது எத்தனையோ அழுகை துக்கம் அவர் சகலுக்கும் பாவம் காண்டி கொடுத்துருக்காரு. பரதமணி இப்படிதான் நீங்க நடனம் ஆடணும், இப்படிதான் மூஞ்சி வச்சுக்கணும் அப்படி போட்டு சரணாகதி படிச்சே வச்ச என்ன சொன்னார், சரணாகதி நீ தான் கதி விழும்போது அனன்யசாத்திய வேற ஒன்றும் கதி இல்லை எதுவும் வழிக்கு தெரியலையேன்னு கையை மூஞ்சிதான் வச்சுக்கணும் சுவாபிச்சு. ஆனா எனக்கு என்ன வசந்த பலன் ஓணும், ஆனா எங்கிட்ட சக்தி கிடையாது சாதனம் கிடையாது அதையும் காணிக்கணும். சமசாம் வசீகரத்துவம் இப்படி ஒன்னு வசீகரிக்கிறேன்னு காமிக்கிறத அந்த வசீகரணத்தை காமிக்கிற பாவத்தை அந்த பரதவேஷன் அந்த வசீகரணம் சரணாகதி ஒன்னும் தேவையில்லை தானே. என்ன வசீகரணம் தற்கதவீகரணம் தச்சரணாகதியிலே பெருமாள் ஒன்னும் சொல்லி விலைக்கு வாங்க முடியுமா, தபசார வைக்க முடியுமா, தபசா அத்தியந்தா செய்ய முடியுமா, உபவாசகத்தை அவன் ஜெயிக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. சரணாகதி பண்ணிட்டான் ஒரு தொப்பர் விழுந்துருவான் நம்மளை அடிக்கதான வரான். அஞ்சலி இயம் தவ நிகாஸ்து பெருமாள் எட்டு கையோடு ஆயுதம் பரிசுலாம் வந்துடுறான் தக்க சரணாகதி பண்றான் கை கூப்பிடுறான். கை கூப்பிட்டு ஒரு அர்த்தம் இந்த அர்த்தத்துக்கு இணையா கிடையாதான் கை கூப்பினா எல்லா அது பார்த்தான் பகவான் இது பெரிய அர்த்தமா இருக்கு இது ஜெயிக்க முடியாது எல்லா அர்த்தமும் கீழே போட்டான் தேசிய அனுபவம் அப்படிப்பட்ட ஈர்த்தம் விஜயந்தியாக அழகாக சொல்ற போது இந்த யாதவாக்கியில் இருந்த சொன்னோ எப்படி அந்த மாதிரி கிருஷ்ணன் வர்ணிச்சார ஈர்த்தம் விஜயந்தியாக பாவாக கிருபையை வர்ணிக்கிறார் இல்லையோ அப்படி வர்ணிக்கும் போது அது யாதவாக்கியத்தில் சொன்னார இவ்வளவு கிருபை சொல்லி அது இப்படிதான் பதம் போடுற தேசிகன் என்ன அழகு யாதவாக்கிய அப்பயிலீஷ வியாக்கியானம். அவர் அத்வைத மதத்தை சேர்ந்தவர், சாமவேதி யாகங்கள்லாம் நிறைய பண்ணவர், மகாசாஸ்திரத்து பலவித சாஸ்திரங்கள் கத்துவர், அவர் அத்வைதி பெருமாள் அதே சமயத்தில் வரதன் கட்டி நாராயணன் பக்தி உள்ளவர் தான். தன்னுடைய புத்தி சக்தியெல்லாம் அவரே சொல்லுகிறார் நாராயணன் சிவனா கூட ஆக்கலாம் பார்த்தேன் அவர் அவ்வளவு வல்லமை உண்டு இருந்தாலும் அந்த ரெண்டு பதம் சேரணும் நாரம் ஆயினம் சேர்ந்த ரகாரம் வந்தா நான் நாயாயிடும் ரெண்டு பதிலும் சேர்றதா இருக்கு அதனால நான் வந்துருச்சு எப்ப நான் வந்ததோ ரெண்டு பதில் இருக்கும் அப்ப பெருமாள் வேறே சொல்ல முடியாது என்னால சிவன் பகவான் சொல்ல முடியாது அவரே வருத்தப்படுறார். அவ்வளவு வித்வானவர் யாதவாப்பு கிருஷ்ண தேவத்தை எதுவுமே அவருக்கு ஏன் தோணிச்சு விஜய் கிருஷ்ண தேவராய வம்சத்தவர் ஒரு ராஜா அவன் வந்தான் சின்ன திரும்ப ராஜான்னு பேரு அவனுக்கு ஏதோ யாரோ உபதேசம் பண்ணா யாதவாப்பு கிருஷ்ண தேவத்தை எழுத சொல்லுவேன் மகாகவி இருக்காரு அப்படி அவரை பிரார்த்தித்தான் அவருடைய ஆக்கியினாலே அவர் யாதவாக்கியம் அழகாக காவிய ரத்தத்தை தேசியம் பண்ண காலத்து வியாக்கியானம் பண்ண வந்தே பிருந்தாவதம் ஆரம்பிச்சு அங்கே சொல்ல போது இந்த தூளிகையா இந்த தூளிகையின் ஒரு பதத்தை தேசியம் அனுபவிச்சாரு அனுபவிச்சவன் இப்படி லோகத்தை செட்டி பண்ணாமே என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தேசியம் எவ்வளவோ தத்துவமுத்தார்களாகவும் நியாயசக்தியான ஸ்ரீபாஷத்துக்கு அதிகாரி தாராவளி எத்தனையோ உத்கிரம் சரதோஷி ஊர கிரந்தங்கள் எழுதினவர் காவியங்கள் எழுதியிருக்கார் சக்கரம சூரிய உதயம் இப்படி பாதுகாசம் அதே மாதிரி இது இப்ப அனுபவிக்கிறவன் யாதவாபிசையும் எழுதித்தார ஆஹா அனுபவிக்கிற அவர் தான் அது மகாவித்வான் அவர் சொல்ற என்ன என்ன யோஜனை பண்ணி பார்க்க சர்வத்திர பாவாக எத்தனை பாவம் இருக்கு தேசிய மொழி சொல்றது அபா அபா அபா சந்தி பதே பதே அவர் தான் அனுபவிக்கிறார் சர்வசாஸ்திரம் இருக்கு ஒவ்வொரு பதத்தை அணிவிக்கும் போது ஒவ்வொரு அர்த்தங்கள் பல வித அர்த்தங்கள் பேசுகிறேன். கவி சாஸ்திரிய சிம்மஸ்ய அவர் சாஸ்திரிய சிம்மம் சத்திய சாஸ்திரம் யாரும் வெல்ல முடியாது தேசிகனை. சாஸ்திரிய சிம்மம் தான் கவி சிம்மம், அவர் யாரும் கவி பாட முடியாது. அவர் கவி இப்படி கவி சாஸ்திரம் சேர்ந்தது அழகா பண்றது காவியம், கவி சாமர்த்தியத்தாலே பண்றது இனிமையா இருக்கக்கூடியது, நவரசங்கள் கூடியது. அப்ப லலித காவியம் லலித காவியம் வந்து சாதாரண கதை சொன்னா போறாதா? அதுல எவ்வளவு அர்த்தங்கள் பதே பதே கொண்டாடுறார். அப்படி உயர்ந்த கொண்டாடப்பட்ட அர்த்தத்தை கொண்டாடுற யாராவது இந்த தூளிகையை பத்தி சொல்ற இந்த அறுபதாம் ஸ்லோகத்தை முடிக்கிறோம். முருகையே மனித காமகிதே மகிதே விபூதே புதே விஜதா மதுரே மதுரே விழகிரி சாரோதே மை தே மகத்தீம் பவகனிதே நிதேகி பிரமூல ஹராம் லஹரீம். இப்படி கிருபையான தயவனுடைய கிருபை வெள்ளத்தால் என்னை அழிச்சிட்டு போனோம். எனக்கு கடவுளே கணம் பிரார்த்திக ஸ்லோகம் இது அறுபதாம் ஸ்லோகம் முடிஞ்சது. இது முதல் பாகம் சொல்லுவான். நாளைக்கு அறுபத்தோராவது ஸ்லோகம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். கவிதா கிருஷ்ணன் நாயக்கல் வெங்கடேசாய வேதாந்த குருவேதனாக உபநியாசம் முடியுது. சந்தோஷம்.